வேதாந்தராமானுஜேதிகிருபயாரங்கிணியஸ்தபாரம் தத்சம்பிராப்தாகமாந்தத்ஸிதேவனகணம் ஷட்டதா பூர்ணமக்யம் ஸ்ரேட்ட ஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாரப்தமோக்ஷாஸ்ரவந்தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதிவரமனகம் தேசிகம் சம்ஷரயாமி வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாப்தபோதம் தத்பாதேத்மசரசேருவபிருங்கராஜம் த்ரையந்தைப்பகிருதபூரிபரிஸ்ரவந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீரங்கேஷபதேசமர்ப்பிதபரம் ஸ்ருத்யந்த ராமானுஜ ஸ்ரீயோகீந்திரகுருத்தமேனேவினஹ ஸ்ருத்யந்த வித்யாத்மனஹ ப்ராப்தஸ்ருத்யவதம் ஸயுக்மஹ்ருதயம் ஸ்ரீவாச ராமானுஜாத் ஸ்ரீ ஸ்ரீவாசமுனீந்திர தேசிகமுனிம் ஸ்ரேயோனிதிம் சம்ஸ்ரயே அஞ்சிலே ஒன்று பெற்றார் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக எகி அஞ்சிலே ஒன்று பெற்று அணங்கிக் கண்டயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தானவன் நம்மை அழித்து காப்பான். அதாவது சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய பல நன்மொழிகளை பார்த்துண்டு வர அந்த ஒரு வேளையில இன்றைக்கு பார்க்க போடிய ஒரு பழமொழியானது ரொம்ப முக்கியமான பழமொழி. துருவம் பிராயம் உபேஷ்யந்தி காலசிய வியதிவர்த்தனே அப்படின்ற பழமொழி. நிச்சயமாக என்ன நடக்கும், காலத்தின் மாற்றத்தினால, அதாவது விபரீத காலம் வந்து தவறான ஒரு விஷயத்தை தான் நமக்கு கொடுக்கும். விபரீத காலம் விநாசத்தை வந்து நமக்கு விளைவிக்கும்னு சொல்லக்கூடியது. அதாவது லோகத்துல கூட இது சொல்ற வழக்கம். அதாவது நமக்கு இந்த ஒரு கெட்ட காலம் வந்துடுத்து அப்படின்னா இந்த காலத்துல நமக்கு நடக்க போகிற விஷயங்கள்லாம் கூட அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும். சரி, இதை அனுமார் எங்க பயன்படுத்தினார் அப்படின்றத பார்ப்போம். அதாவது 12வது சர்க்கம் சுந்தரகாண்டத்துல இதுல சொல்லப்படுற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதிருஷ்டுவாக்கியம் பிரவக்ஷாமி தாமகம் ஜரகாத்மஜாம் துருவம் பிராய உபேஷ்யந்தி காலஸ்ய வியதிவர்த்தனே அப்படின்னு சொல்றேன். அதாவது நான் வந்து சீதைய பார்க்காமல் வந்து அந்த பக்கம் போனேன்னா, சுதீக்ஷ்ண தண்டனான வானரர்களுடைய தலைவனான அந்த, அதாவது தண்டனை கொடுப்பதுல ரொம்ப சாமர்த்தியம் படைத்த அந்த சுக்ரீவன்ட்ட என்ன சொல்ல போறேன், அல்லது எனக்காக ரொம்ப காத்து கொண்டு இருக்கிற அந்த வானரர்கள்கிட்ட என்ன சொல்ல போறேன், கிளம்பும் பொழுது எல்லாத்தையும் பண்ணிடுவேன் பண்ணி முடிச்சுடுவேன்ற ஒரு உற்சாகத்தோட கிளம்பினா, இப்ப எதையும் பண்ணாம வந்தா அந்த வானரர்களும் ஜாம்பவானும் என்ன என்ன நினைப்பான், அங்க தன்னை எப்படி எதிர்கொள்வேன், இப்படி எல்லாம் நினைச்சு மனசுல வருத்தப்படுறார் சீதைய லங்க முழுக்க தேடின அனுமார். அப்ப இத சொல்றார், அதிருஷ்டுவா பார்க்கல என்ன கிம் பிரவக்ஷாமி, என்ன சொல்ல முடியும் அந்த ஜனகாத்மஜா, அந்த சீதையை பார்க்காம என்னத்தை சொல்ல முடியும் வாழ்ட்டெல்லாம். அதனால காலத்தின் கோலத்தினால தவறான நிலைதான் நமக்கு ஏற்படுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தை ஆட்படுத்துகிறார். சீதாமதிருஷ்டுவா ஷனபாப்பிய பௌருஷம் விகர்த்திய காலம் சக வானரைஷ்சிரம் நமேஸ்து சுக்ரீவ சமீப காகதிகி சுதீக்ஷ்ண தண்டோ பலவம்ச வானரா அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த என்ன போய் அவள்கிட்ட சொல்றது, இந்த மாதிரி சீதை கிடைக்கலன்னு சொன்னா அவர்கள்லாம் உயிரை விட்டுடுவாளே, சீதை இல்லைன்ற வார்த்தையை நம்ம வாயால எப்படி சொல்றதுன்னு பல வகையில யோசிக்கிற ஹனுமாருக்கு கலக்கம் வந்த ஒரு சர்க்கம் 12வது சர்க்கம். ரொம்ப கலக்கப்படுறார், என்ன பண்றது இப்படி எல்லாரையும் பார்க்க முடியலையே. 13வது சர்க்கத்திலையும் ரொம்ப வருத்தப்படுறார். பேசாம நாம, அதாவது லோகத்துல உள்ள மனுஷியாளுடைய செய்கை தானே, மனுஷியாள் லோகத்துல எப்படி வந்து நாம நம்ம உயிரை விட்டுடலாமா, அல்லது இங்கேயே உபவாசம் பண்ணி இருந்து உயிரை விட்டுடலாமா, கடல்ல விழுந்துள்ளாமா, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு ஒரு கவலையினுடைய ஆதிக்கத்தினால என்னென்னவோ பேசுறானோ இல்லையோ, அதெல்லாம் ஹனுமாருக்கும் இங்கே ஏற்படுறது. சரி, இப்ப இந்த விஷயத்தோட நாம பார்க்க போற இந்த பாசுரம் என்னன்னா, குத்துவிளக்கரிய கோட்டுக்கால் கட்டின பாசுரம். இந்த பாசுரம் எப்படி சுவாமி இந்த விஷயத்தோட ஒத்து போறது அப்படின்னா, ஒரே ஒரு அம்சத்துல ஒத்து போகும். என்ன அப்படின்னா, அதாவது பகு காலம் நாம பகவான விட்டு பிரிஞ்சிருக்கோம். ஆச்சாரியன் மூலம் கிடைச்ச உடனே சரணாகத்தின்ற ஒரு தன்னை கொடுக்கக்கூடிய தர்மத்தை பண்ணணும், இல்லைன்னா தவறான காலம் ஏதாவது ஏற்பட்டு நமக்கு அது விலகி போய்விடும். இந்த இடத்துல குத்து விளக்கெரிய அப்படின்னு சொல்றது 5 முகங்கள் கொண்ட விளக்கு. இந்த 5 முகங்கள் கொண்ட விளக்கு எதை காண்பிக்கிறதுனா, பகவானுடைய 5 நிலைகள். பகவான் எப்படி இருக்கான்னா, 5 விஷயங்களா பகவான் இருக்கான், 5 நிலைகள்ல பகவான் இருக்கான். என்னென்ன அப்படின்னா, பரம்வியூகம் விபவம் அந்தரியாமே அர்ச்சை. அது என்ன சொல்லப்படுறதுன்னா, வானமர 100 ரூபாய் வகையாயில் 4 ரூபாய் மீனவ தாமை கேழல் முதலாம் விபவங்களுமாய் ஊனமர் உள்ளுருவாய் ஒளியாத அருச்செய்வாம்னு சுவாமி தேசிகன் சொல்றார். வானவர் மன்னி, வானவர்கள்லாம் ரொம்ப போற்றக்கூடிய உரு பரமபதத்தில். வானவர்கள்னு சொல்றது நித்தியர்கள், அதாவது கருடன், அனந்தன், விஸ்வக்சேனல் போன்றவர்கள் பரமபதத்தில் பகவானை என்றைக்கும் அந்த வைகுண்டத்தில் பார்த்துட்டு இருக்காளே. அந்த குமார யுவா, அதாவது அழகான கௌமாரியத்தை அடையாத யுவா, உலகத்தில் உள்ள மக்கள்லாம் எப்படி வந்து வளர்றா அப்படின்னா, முதல்ல சிசு, அதாவது ஒரு குழந்தை, குழந்தை அப்புறம் பாலனாரான், பாலன் அப்புறம் யுவாவாரான். இப்படி ஒரு படிப்படியான நிலைகளை முதல்ல உபச்சயம், அடுத்தது அபச்சயம். அபச்சயம்னா வளர்ச்சி முடிந்த உடனே திருப்பியும் அவன் வந்து வயதாகிறது, அவனுக்கு வந்து அந்த தேய்மானம் ஏற்படுறது. அதைப்போல பகவான் அப்படிப்பட்டவனா அப்படின்னா இல்லை, பகவான் அகுமார யுவா, கௌமாரியத்தை குமாரன் அப்படின்ற அந்த பால பருவத்தை அடையாமலே யுவனாகவே என்றைக்கும் இருப்பவன். அப்படி இருக்கக்கூடிய பகவானுடைய நிலைப்பரம் வியூகம்னு சொல்லக்கூடியது பார்க்கடலில் இருக்கக்கூடிய நிலை, விபவம்னு சொல்லக்கூடியது இந்த பல அவதாரங்கள், மீனோடாமை, கேழல் கோளரியாய், வானார் குரலாய், மெழுப்படை முனியாயின்னு இப்படி தசாவதாரங்கள் என்ன, 30 சில்வான அவதாரங்கள்னு சுவாமி வேதாந்த தேசிகன் குறிப்பிடுறார். 30 அவதாரங்கள்லேருந்து 40 அவதாரங்களுக்குள்ள பல அவதாரங்களை பகவான் எடுத்திருக்காங்க. அதில் பிரசித்தமானது தசாவதாரம்னு எல்லாருனாலையும் புகழப்படுறது. அதே நேரத்தில் அந்தர்யாமின்னு சொல்லக்கூடியது உள்ள எம்பெருமான் அனைவர்களையும் நீக்கவர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உரு. அரிச்சைன்னு சொல்லக்கூடியது நம்ம கிரகங்கள்லையும் கோவில்கள்லையும் பகவான் அர்ச்சகர்களுக்கும் நமக்கும் எளிமையாக இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய உரு. இப்படி இருக்கக்கூடிய அவனை வந்து குத்து விளக்கேறிய அப்படின்றத சொல்லி, அந்த கோட்டுக்கால் கட்டில் மேல்றது வந்து பகவான் வந்து 4 வகையாக சிருஷ்டியை பண்ணியிருக்கான். தேவ திரியங் மனுஷ ஸ்தாவரம் அப்படின்னு, தேவர்கள் என்ன, மனுஷியர்கள் என்ன, அதே மாதிரி குறுக்க வளரக்கூடிய பிராணி வர்க்கங்கள், அதாவது நாம நெடுநெடுன்னு வளர்றோம், இந்த இவைகள் விலங்குகள்லாம் இருக்கு, அதெல்லாம் குறுக்க வளர்றது, அதனால அதுக்கு திரியக் அப்படின்னு பேர். அப்படி திரியக்காகவும் ஸ்தாவரங்கள் என்ன, இப்படி இருக்கக்கூடிய 4 வகையான இந்த பிரபஞ்சத்துக்கும் மேற்பட்டவன் அந்த எம்பெருமான். மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறின்றதுனால எப்பொழுதும் எம்பெருமான் வந்து நம்ம கூடெல்லாம் இருந்த பொழுதும் அவன் நம்ம காட்டிலும் விலட்சணமானவன். நம்ம கூடையே இருக்கான்றதுனால நம்மளை போல ஆயிடுவானோ அப்படின்னா கிடையாது. கர்மாதீனம் பகவான் கிடையாது, நமக்கு புண்ணியம் பாபம்ன்ற கர்மானால இந்த உடலை பெற்றிருக்கிறோம். பகவான் நம்ம கூட இருந்தாலும் இப்படியான சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது இல்லை, ஏன்னா அவன் கர்மாதீனம் கிடையாது, கர்மாவுக்கு பலன் கொடுப்பவன். இது ரெண்டுத்துக்கும் நல்ல மனசுல வித்தியாசம் வாங்கிக்கணும். அதாவது நாம கர்மாவினால பிறப்பு எடுத்துள்ளோம், அந்த பிறப்பு எடுத்ததுக்கு காரணம் பகவான் பண்ண அனுகிரகம். ஏன் அப்படின்னா, என்ன சுவாமி ஒரு பிறப்பு எடுக்கிறது அனுகிரகம்னு சொல்றே, அது ரொம்ப கட்டமானது இல்லையா அப்படின்னா, பிறப்பு எடுத்ததுனாலதான் பகவானை பத்தி தெரிந்து கொள்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சு. இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா பகவானை பத்தி தெரிந்து கொள்ளாம இருந்தோம்னா அப்புறம் எப்ப முக்தின்றதை அடையாது. அதனால பிறப்பு கொடுத்ததே ஒரு பெரிய பாக்கியம் தான். இப்படி இருக்கக்கூடிய இந்த பகவான் நம்மை காட்டிலும் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறின்றதுனால இவைகளையெல்லாம் காட்டிலும், அதாவது தேவர்களை காட்டிலும் மேம்பட்டவன், மனுஷியர்களாகின நம்மை காட்டிலும் மேம்பட்டவன், விலங்குகளை காட்டிலும் மேம்பட்டவன், தாவரங்களை காட்டிலும் மேம்பட்டவன், இவை எல்லாவற்றிலும் காட்டிலும் இவைகள் கூட இருந்தாலும் அவைகளை விட மேம்பட்டவனா இருக்கான் எம்பெருமான் அப்படின்றது இந்த விசிஷ்டாத்வைதம், ராமானுசரனுடைய சித்தாந்தத்தினுடைய முக்கிய கோட்பாடு. இப்படி நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய் அப்படின்னு தாயார்கிட்ட ரொம்ப போக்கியமா இருக்கக்கூடியவன், மகாலட்சுமி தாயார்னால எப்பையும் ரொம்ப வணங்கப்படுபவனா இருக்க அந்த எம்பெருமான். எப்படிப்பட்டவன்னா அந்த தாயார்கள் காட்டிலும் மேம்பட்டவனா இருக்கு. தாயாரோட சேர்ந்து இருந்தாலும் தாயார் சொல்வதையெல்லாம் கேட்டு முன்பாசுரத்துல நாம அனுபவித்தோமே, உந்துமதகலட்சன்ற பாசுரத்துல தாயார் பண்ற அனுகிரகத்தினாலதான் நமக்கு இவ்வளவும் கிடைக்கிறது. அதாவது இந்த லோகத்துல லோகே பிரகஸ்பதி வனஸ்பதி தாரதமியம் எஸ்யா கடாட்ச அனுவீக்ஷணம் உதாகரந்தின்னு சா பாரதி பகவதீது எதீயதாசீகி அப்படின்னு கூறத்தாழ்வான் ஸ்ரீஸ்தவத்தில் சொல்லும் பொழுது சொல்ற, உலகத்துல ஒருத்தன் வந்து தேவனா இருக்கான், தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கான், இன்னொன்னு லோகத்துல மரம் செடி கொடி முதலானதுகள் இருக்கு. ஏதோ சுவாமி ஒருத்தர் அப்படி இருக்காரு ஒருத்தர் இப்படி இருக்காருன்னா அதற்கு காரணம் என்னன்னா, மகாலட்சுமி தாயாருடைய கருணா கடாட்சம்ன்றத முன்பாசுரத்துல உந்து மதகலைச்சிருந்த சொன்ன, அப்படிப்பட்ட தாயாரை காட்டிலும் மேம்பட்டவனா இருக்கான். நப்பிண்ட குங்க மேல் வைத்து கிடந்த போதும் நப்பிண்டைகிட்ட ரொம்ப போக்கியமா இருந்த போதும் அவளை விட மேம்பட்டவனான. ஆனா அதாவது பகவானுக்கு என்ன எண்ணம் அப்படின்னா, மலர் மார்பான்றதுனால தன்னால் படைக்கப்பட்ட ஜனங்களுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு பகவானுக்கு எண்ணம். இப்ப த்ருவம் பிராயம் உபேஷியந்தி தேசகால விரோதிதான்றதுதான் நம்ம பார்த்துருக்கோம். காலசியம் வியதிவர்த்தனை, அதாவது காலம் காலம் வந்து தவறான காலமா இருந்தா நமக்கு வந்து தவறான விஷயங்கள் தான் நம்மளை தேடி வரும் அப்படின்றது தெரியுது. அதனால நம்ம சத்சங்கத்தை வளர்த்துக்கணும் அப்படின்றது இதனால சொல்லப்படும். அந்த சத்சங்கத்தினாலதான் நம்ம என்னத்தை அடையலாம் அப்படின்னா பகவானை என்னைக்கும் ஸ்மரித்து கொண்டே இருக்கணும். அதனாலதான் கோவில்கள்லையும் பல பஜனை பண்ணக்கூடிய இடங்கள்லையும் அதே நேரத்தில் பல சத்சங்கங்கள் நடத்தி அந்த சத்சங்கள் மூலமாக நாம் என்னத்தை அடையணும்னா பகவானுடைய அந்த நாமத்தை பல இடங்களில் சொல்லி அவனுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய அடியவர்களுடைய மார்க்கமான வைணவத்திற்கு எல்லாரையும் அழைத்து வந்து அவர்கள் எல்லாரையும் வந்து சரணாகதி பண்ண வைக்கணும். சரணாகதி தான் உயர்ந்த உபாயம். சரணாகதி இல்லைன்னா நமக்கு விபரீத காலம் தான் திருப்பி. அதாவது சரணாகதி பண்ணவனை பற்றி சுவாமி தேசிகன் சொல்லும்பொழுது ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்கிறேன். மேலுள்ள காலம் ஒரு ஸ்வச்சந்த திவசம் அப்படின்ற, அதாவது சரணாகதிக்கு முன்னாடி பகவானை அடையிற அந்த காலம் பொருட்டு எப்படி இருக்குன்னா ஒரு விடியல், அதாவது கார்த்தால விடியும் பொழுது எவ்வளவு ரொம்ப ரம்யமா இருக்கு, அப்படியே ஆனந்தமா இருக்கு கார்த்தால. அதற்கப்புறம் பகல் எப்படி வெளிச்சமா நல்லா பிரகாசமா இருக்கு, அதை போல நமக்கு சரணாகதி பண்ணா இல்லைன்னா என்ன அப்படின்னா திருப்பியும் வந்து புனரபி மரணம் புனரபி ஜனனம்ன்ற ரீதியில இதை விட தாழ்மையான பிறவைகள்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்ப மனுஷ பிறவி கிடைச்சிருக்கேன், மனுஷ்ய பிறவியை போல ஒரு உயர்ந்த பிறவி நமக்கு கிடையவே கிடையாது. இந்த உயர்ந்த பிறவியை விட்டுட்டு நாம திருப்பி வந்து மரமோ செடியோ கொடியாகவோ அல்லது விலங்குகளாகவோ பிறந்துட்டா நம்மளால வந்து இந்த சன்மார்க்கத்தை அடைய முடியாது. அதனால பகவானை பார்த்து பா சன்மார்க்கம் இருக்கும் பொழுதே சத்சங்கம் இருக்கும் பொழுதே அந்த சரணாகதி பண்ணவை அப்படின்னு கேட்கிற மாதிரி வாய்த்திரவாய் அப்படின்னு பகவானை வந்து உய்ய வழி சொல்வாயாக எனக்கு உய்யும் வகை அப்படின்றது நாம பகவான்கிட்ட பிரார்த்திக்கணும். அதாவது சரணாகதியை அவன் திறத்தில் செய்யவான், நம்முடைய பொறுப்புகளை அவனிடம் ஒப்படைக்க வேணும். நம்ம ஆத்மா அவனுடையது அப்படின்ற எண்ணத்தோடு அவன்கிட்ட இதெல்லாம் ஒப்படைக்கணும். இல்லைன்னா நமக்கு வருத்தம் வரும். ஹனுமாருக்கு எப்படி வருத்தம் வந்ததோ அதை போல நமக்கும் வருத்தம் வரும். அதுக்காக அந்த இடங்கள்ல இதெல்லாம் வந்து துல்லியமாக சொல்லப்படுறது. ஹனுமாருக்கு சீதா தரிசனம் நடக்கலைன்றதுனால வருத்தம், நமக்கு இந்த ஆத்மா பகவானிடம் கொடுக்கப்படலைன்றதுனால வருத்தம் இருக்கு. கொடுக்கப்பட்டு விட்டது ஒரு நல்ல ஆசிரியன் மூலம் கொடுக்கப்பட்டு விட்டதுன்னா வருத்த வேண்டாம். கொடுக்கப்படாத ஆத்மாக்களின் பொருட்டு நாம எல்லாரும் வருந்தி அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்து அவர்களையெல்லாம் சத்சங்கத்தில் நல்ல ஒரு அடியார்கள் குழாத்தில் ஈடுபடுத்தி ஆழ்வார் பெரியாழ்வார் சாதிச்சது பல்லாண்டுல சொல்லும் பொழுது தொண்ட குலத்தில் உள்ளீர் வந்தடிதொழுது ஆயிரம் நாமும் சொல்லி பண்டை குலத்தை தவிர நீ கட்டவே படாதப்பா, இத்தனை நாள் தப்பு பண்ணியிருந்தியா பரவாயில்ல, அந்த தப்பிலிருந்து மீள்வதற்கு வழி உண்டு. அதனால நீ தொண்டர்களோ தொண்டரோங்கள் பாடியாடி அப்படின்ற ரீதியில தொண்டர்களோட சேர்ந்து எம்பெருமானுடைய குணங்களை பாடியும் மாடியும் இப்படி கழிக்க வேணும்ன்றத சொல்லி இப்படி மைத்திரங்கண்ணினாய் நீ உன்மனாளனேன்றதுனால மைத்திரங்கண்ணினாய்ன்ற இடத்துல பக்தி பிரபத்திகள் சொல்லப்பட்டு அதை அனுட்டிக்காதவாளுக்கு மேல இருக்கிற காலம் ரொம்ப ரொம்ப துர்லபமான காலம். ஏன்னா இதை பண்ணினா ஒரு நல்ல விடியல், இதை பண்ணலை அப்படின்னா விபரீத காலமாக திருப்பி போயிடும். ஆனாலும் விபரீத காலத்தில் திருப்பி என்ன வரும் அப்படின்னா விநாசகாலே விபரீத புத்திகின்ற விபரீத காலம் கெட்ட விஷயங்களை தான் நமக்கு எடுத்துட்டு வரும். அதனால அந்த கெட்ட விஷயங்கள் நம்ம கிட்ட வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பகவான் கிட்ட நம்ம ஒப்படைக்க வேணும்னு சொல்றா போல இந்த பழமொழி அமைந்திருக்கு. இப்படி தாயாரை பத்தி சொன்னாலும் முன் பாசுரத்துல இந்த பாசுரத்துல பகவானை பத்தி சொல்லி அந்த சரணாகதிய பூர்ணமா சொல்றது. ஏன்னா மேல அடுத்த பாசுரம் 33 பாசுரத்துல பலன் இதற்கான, அதாவது இத்தனை நாளா சுவாமி சரணாகதி சரணாகதி சரணாகதி சரணாகதி பெருமாளை அடைக்கலம் புக வேண்டும் 10 அவற்றில் 11 கூடாமல் இப்படி பல வகையில நீங்க வந்து சொல்லிண்டே இருக்கேள், பரசமர்ப்பணம் பண்ணணும், ஆத்மாவை பகவானிடம் ஒப்படைக்க வேணும், இப்படி சொல்லிண்டே இருக்கேளே, இதற்கெல்லாம் என்ன பிரயோஜனம்னா வெயிட் பண்ணுங்கோ, அடுத்த பாசுரத்துல நன்னா தெரியும், அடுத்த பழமொழியில இந்த விஷயம் நன்றாக முடியும். அப்படி இருக்கக்கூடிய இந்த அவர்களை எல்லாரை காட்டிலும் எம்பெருமான் மேம்பட்டவன், நித்தர்களை காட்டிலும் முக்தர்களை காட்டிலும் மேம்பட்டவன்றது சொல்லப்பட்டு அப்படி உனக்கு பிரியமான அந்த எம்பெருமான் எங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிரம்மானுபவம்னு சொல்லக்கூடிய அந்த அனுபவத்தை கொடுத்து இந்த சம்சாரத்திலேருந்து எங்களை எல்லாம் மீட்க வேணும் அப்படின்றத பிரார்த்திக்கிறது போல, அதாவது காலத்தை குறித்து சொல்லக்கூடிய பாசுரம் மைத்திரங்கண்ணினாய் நீ உன் மனாளனை வாய்த்திரவாயின்றதுனால எம்பெருமான உய்ய வழி கேட்டு அந்த உய்ய வழி பெறவில்லை என்றால் நமக்கு விபரீத காலம் வரும்னு சொல்லி உய்யும் வழியை ஆராய்ந்தார் ஹனுமார் 12வது சர்க்கத்தில். அதே போல நாமும் உய்யும் வழியை ஆராய வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரமா இந்த பாசுரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த பாசுரத்தினுடைய முழு கருத்து என்ன அப்படின்னா அவர் தாயார எப்படி வந்து காணாமல் ரொம்ப சிரமப்பட்டாரோ, தான் அந்த பக்கம் பார்க்க முடியாது, சதுரங்குல மாத்திரோப்பி என் அவகாசஸ் வித்தியதேன்ற ரீதியில ராவணாந்த புரேதஸ்மின்ன எங்க பெருன ஜகாமசகான்ற ரீதியில அவர் வந்து ஒரு நாலு அங்குலம் கூட விடாம எல்லா இடத்துலையும் லங்கையில தேடி தாயார வந்து பார்க்காம இருந்தார். நமக்கு அந்த மாதிரி ஒரு துர்பாகியம் இல்லை, நமக்கு இந்த எம்பெருமான பார்க்க முடியாத அந்த நிலைமையெல்லாம் கிடையாது. பகவானை வந்து தெரிந்து கொள்றதுக்கு பல பாகவதர்கள் இருக்கா, அந்த சத்தங்கம் மூலமா நாம வந்து அவர்களுடைய சேர்க்கையின் மூலமா, அதாவது சேர்க்கையினாலதான் வந்து நமக்கு அனைத்தும் ஏற்படுறது அப்படின்றதுக்கு ஒரு அழகான கதை ஒன்று உண்டு. அதாவது ஒரு கிளி ஒன்று இருந்தது, அந்த கிளிக்கு இரண்டு பறவைகள், ரெண்டு சின்ன பறவைகள் அதனுடைய குட்டியா இருந்தது. அந்த கிளியினுடைய குஞ்சுகளை வந்து ஒருத்தன் வேடன் எடுத்துன்னு போயிட்டான். ஒன்று ஒரு மகரிஷிய கிட்ட வந்துருத்து, மகரிஷி கிட்ட இருந்த கிளி எப்படி இருந்தது அப்படின்னா, நல்ல வார்த்தைகளையே சொல்லி அனைவரையும் வரவேற்று அந்த கிளி வந்து ரொம்ப உபச்சாரம் பண்ணிது. இந்த வேடன் கிட்ட இருக்கிற கிளி ரொம்ப கொடூரமான வார்த்தையா இருக்கக்கூடிய அடி, கொல்லு, வெட்டு இந்த மாதிரியாக அந்த தவறான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணித்து. ஒரு தாய் வயிற்றில் பிறந்தாலும் இரண்டு கிளிகளும் வேற வேற இடத்துல வளர்ந்ததுனால சேர்க்கையின் காரணமாக நல்ல நிலையையும் தவறான நிலையும் எட்டினன்றது சொல்லப்படுறது. அதனால என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, சங்கம் சத்சங்கம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்படி ஒரு நல்ல சங்கத்தை நாமெல்லாம் வளர்த்துக்க வேணும்னு சொல்லி பகவான் கிட்ட நாம சரணாகதி பண்றதுக்கு வருந்தனம், அதாவது இத்தனை நாள் சரணாகதி பண்ணலையேன்னு வருந்தனம், அந்த வருத்தம் தான் பன்னெண்டாவது சர்க்கம். பன்னெண்டாவது சர்க்கம்ன்றது வருத்தத்தை கொடுக்கறது அனுமாருக்கு. அந்த வருத்தம் என்ன, நமக்கு எப்படி அனுமாருக்கு வருத்தம், சீதையை காணாமல் இருந்ததுனால வருத்தம். நமக்கு இருக்கக்கூடிய வருத்தம் என்னன்னா, சரணாகதின்றத செய்யாம இருந்தா அதற்கு வருத்தப்பட வேணும். சரணாகதி செய்த பிறகு இந்த ஆத்மாவை பத்தின எந்த ஒரு கவலையும் இல்லாமல் பொறுப்பை உரியவனிடம் ஒப்படைச்சுட்டா. நாம இப்ப ஏதாவது ஒரு காரியம் பண்றோம், அந்த காரியத்தை உரியவாள்கிட்ட ஒப்படைச்சுட்டோம்னா அவர்கள் அதை பார்த்துப்பான்னு சொல்லிட்டு நாம எப்படி வந்து ரொம்ப ஆஸ்வாசமா மேல அடுத்த காரியங்களை எல்லாம் பண்றதுக்கும் அதை அனுபவிக்கிறதுக்கும் ரொம்ப தயாராகிறோமோ, அதை போல பகவான் கிட்ட கொடுக்கப்பட்ட ஆத்மாவானது ரொம்ப சரியான ஒருவன்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பொருள். அதனால பகவான் மேல ரட்சிப்பான்னு அவன்கிட்ட அந்த பொருளை கொடுத்து நாம் அதற்கப்புறம் வந்து எந்த கவலையும் இல்லாமல் இருக்கணும். கொடுப்பதற்கு முன்னாடி இருக்கிற கவலை, கொடுப்பதற்கு பின்னாடி கவலை இன்றி இருத்தல், இதை சொல்லக்கூடியதாக, அதாவது சீதா தரிசனத்துக்கு முன்னாடி கவலை, சீதையை தரிசனத்துக்கு அப்புறம் கவலை இல்லாம கவலை நீங்கிற்று இந்த விடயங்களை சொல்லக்கூடியதாகவும், குத்துவிளக்கரிய பாசுரத்துல நாம் இதை கேட்கணும், அதாவது சரணாகதின்றத பண்ணணும்ன்றத சொல்றக்கூடிய பாசுரமாக, அப்படி செய்யாமல் இருந்தால் என்ன ஒரு தவறான நிலை ஏற்படும் அப்படின்றத சொல்லக்கூடியதா இருக்கு. என்ன தவறான நிலை நமக்கெல்லாம் ஏற்படும், துருவம் நிச்சயமாக பிராயம் உபேஷ்யந்தி காலசிய வியதிவர்த்தனே, விநாச காலம் விபரீதத்தை விளைவிக்கும், அதனால விநாச காலத்தை மேலுள்ள காலம் விநாச காலமா போயிடும். அதனால அந்த விநாச காலம் அடையாம நாம இப்ப இந்த ஆத்மா வந்து ஒரு நல்ல மனுஷிய, அதாவது மனித பிறவி எடுத்ததுனால பிறவி பயனை அடைய எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லி அவனிடம் அடைக்கலம் புகுந்து அந்த எம்பெருமானை போற்றுவோமாக அப்படின்னு சொல்லிட்டு, கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.